முதலாளி எத்திரிக்க மறந்துட்டியா? மறந்து போய். நீ மறந்துருக்கலாம், நான் மறக்கல. இனி நமக்குள்ள எதுவும் வேணாம், நீ போய். போமாட்டேன். ஏன்? அரியா இஷ்டம். என் பேப்பர் படிக்காத. படிச்ச அரியா இஷ்டம். ஏன் கூட வர? அரியா என்னடா கஷ்டம். அரியா இஷ்டம். ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணனடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா? அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணனடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா? சின்ன இடை